சேரும் ஜிம் சாவம் பருசே பாடல் பிஜுரி சமக்கே பாடல் பிஜுரி சமக்கே ரும் ஜிம் சாவம் பருசே ரும் ஜிம் சாவம் பருசே Jim Savan, Barisay.